वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि. यादवाभ्युदय महाकाव्यम் அத அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆரம்ப தசையில தான் இருக்கோம். கிரந்தமோ பெருசு, அத வந்து கொஞ்சம் ஸ்லோகம்தான் ஆயிருக்கு. இருந்தாலும் அத மிச்ச விஷயங்களை தகுந்தார் போல அனுபவிக்கலாம். கீழ் ஸ்லோகத்தில் வரும்பொழுது, இத்தம் விசிந்தியாக சர்வத்திர பாவாக சந்தி பதே பதே கவிதார்க்கிக சிம்மஸ்ய காவியேஷு லலிதேஷ்வபி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அப்பைய தீட்சிதர் சாதிச்சிருக்க. என்னன்னா, ஒவ்வொரு பதத்துக்கும் பதத்துக்கும் சுவாரஸ்யம் இருக்கு. இந்த மாதிரி கிரமத்தில் வந்து அனுபவிச்சுட்டு போனா கிரந்தம் எப்போ முடியறது? அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே அனுபவிப்போம். விஸ்தாரம் இல்லாமல் எங்க தேவையோ அங்க கொஞ்சம் சொல்லி அந்த மாதிரி கிரமத்தில் அப்படின்னு பெரிவாளுடைய வழி போயிட்டு இருக்கிறதுனால அதே கிரமத்தில் இப்போ மேல்கொண்டு ஸ்லோகத்தில் சில விஷயங்களை வேகமாகவும், கொச்சிதபங்குரா கொச்சித் அப்படின்னு தயாசதகத்தில் சுவாமி தேசிகன் அருள் செய்யும்பொழுது, சரஸ்வதி நதியானவள் சில இடத்துல மறைஞ்சும் சில இடத்துல வெளிப்பட்டோம், அந்த மாதிரி அந்த மாதிரி கிரமத்தில் சில இடத்துல கொஞ்சம் வேகமாகவும் சில இடத்துல மெதுவாகவும் ஆழ்வார் பூர்வாச்சாரியர்கள் இவாளுடைய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார் நிறைய இடத்துல. அந்த மாதிரி இடங்களில் அதை அனுசரித்து சொல்லிட்டு போகலாம் அப்படின்ற கிரமத்தில் அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். ஜகதாக்லாதனோ ஜக்ஞே மனசஸ்தஸ்ய சந்திரமா பரிபாலயிதவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான். யது வம்சம் சந்திர வம்சம் அப்படின்னு, சூரிய வம்சம் ராமபிரானது இது. அதனால வந்து இங்க அந்த சந்திரனை பத்தின ஒரு பிரஸ்தாபம் இந்த ஸ்லோகத்துல வரும்பொழுது, லோகத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறவன் சந்திரன். அப்போ அந்த சந்திரனானவன் எம்பெருமானுடைய மனசிலிருந்து தோன்றினான். மனசகா தஸ்ய சந்திரமாக எம்பெருமான். வேதமும் சொல்லும்பொழுது சந்திரமா மனசோ ஜாதகா அப்படின்னு சொல்றோம். அதனால அப்போ இந்த ஒருத்தருக்கு சந்தோஷம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இடம் உடம்புல பாகம் வந்து மனசு. அதிலிருந்து தோன்றினவனாதனால எல்லாருக்குமே சந்தோஷத்தை தான் கொடுப்பான். சுவாமி தேசிகனும் ரகசிய கிரந்தத்தில் வரும்பொழுது, நிலவு தென்றல் போலே அப்படின்னும், அபிமத வஸ்துக்கள் போலே அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இதை வந்து வெறுக்காதவா ஒருத்தருமே கிடையாது, வெறுப்புக்கிறவா யாரும் கிடையாது, யாருமே வெறுக்க மாட்டான், எல்லாருக்கும் ரொம்ப. ஆனால் இந்த நிலவு தன்றல் இது ரெண்டும் வேற ஒரு இடத்துல சொல்லும் பொழுது சில பேருக்கு அது வந்து பிடிக்காதான். யாருக்குன்னால், நிலவு வந்து இந்த களவு தொழில் பண்றாள திருடா அவளுக்கு பிடிக்காது, ஏன்னா வெளிச்சமும் இல்லையா, அவ காரியமே இருட்டல. இன்னொன்னு இந்த தன்றல் அப்படின்றதும் சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்தில் ஞாபகம் தோப்பனார் சாச்சிருக்கார். தென்றல் வந்து தென்றல் காத்து எல்லாருக்குமே பிடிக்கும், அது சுகத்தை. வாடை காத்து தான் உடம்புக்கு ஒத்துக்காது, தென்றல் காத்து நல்லது. ஆனால் அது பிடிக்காதான், எதுக்குன்னா அந்த நாய்க்கு சுவானம், அதுக்கு அப்பதான் வெறி பிடிக்குமா. இத்த கணக்கு பண்ணி சொல்லியிருக்கார் சுவாமி தேசிகன். அது பார்த்தா அந்த சமயத்தில் தென்றல் வீசறதுன்னால் அப்பதான் இந்த. அதனால இந்த நிலவு தென்றல் ரெண்டும் எப்படி ஒரு அபிமத வஸ்து அப்படின்னு அந்த மாதிரியான இதில் சேர்ந்தது. அப்போ எம்பெருமானுடைய மனசிலிருந்து சந்திரன் தோன்றினான். சந்திரனுக்கு நிறைய உற்பத்தி சொல்லியிருக்கா, அது வேற விஷயம். அமிர்த மதனம் பண்ணும்பொழுது அதில் கூட வந்தார் அப்படின்னு அதனால்தான் பிராட்டிக்கு ஒரு கிரமத்துல சகோதரன் முறை அப்படின்னு அதை ஸ்ரீஸ்துதியில வரும்பொழுதும் சுவாமி தேசிகன் அனுபவிச்சிருக்கார். அப்போ இந்த அப்படி அந்த எம்பெருமானுடைய மனசிலிருந்து தோன்றின இந்த சந்திரன் அவனுடைய குணம் எப்படி இருக்குன்னால், எம்பெருமான் தன்னால காக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள், லோகத்தில் இருக்கிற வஸ்துக்கள் அத்தனையும் காக்கும் கடவுள் எம்பெருமான், அவர் ரக்ஷணே தாத்துன்னு பேர். அதனால வந்து அதுக்கு காப்பாத்துறது தான் முதல்ல, எத்தனையோ அர்த்தங்கள் அந்த வினை சொல்லுக்கு இருந்தாலும் காப்பாத்துறது அப்படின்னு, அதனால அதை வச்சுதான் வந்து பிரணவம் வரும்பொழுதும் அதை எழுத்த பிரிச்சு பிரிச்சு அர்த்தங்களை சொல்லும் பொழுதும் அகார உகார மகாரம் அப்படின்னு, அதுல அகாரம் எம்பெருமான சொல்றது அப்படின்னால் அது எப்படி கிரமத்துல, அதாவது சம்பிரதாய ரீதியா சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த எழுத்துக்கு உண்டான பிராதான்யத்தை சொல்லக்கூடிய நிகண்டுக்கள் அதுல, அதே மாதிரி வியாக்கரண ரீதியாகவும் அது வந்து அந்த காக்கும் கடவுளான எம்பெருமானத்தான் சொல்றது அப்படின்னு. அதனால அந்த தன்னால காக்கப்பட வேண்டிய வஸ்துக்கள் நிறைய இந்த லோகம் மொத்தம், அப்போ அதுக்கு எம்பெருமான் என்ன வேணும், எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணும், தயை அது அனுகிரகமா பரிவகிக்கிறது. அப்போ அந்த அனுகிரகமே ஒரு வடிவு, பரிபாலயிதவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான், காப்பாற்றப்பட வேண்டிய வஸ்துக்களுக்கு எம்பெருமானுடைய அனுகிரகம் வேணுமே, அந்த எம்பெருமானுடைய அனுகிரகமே ஒரு ரூபத்தை எடுத்துட்டு வந்தால் எப்படியோ அந்த மாதிரி சந்திரன் அப்படின்னு சந்திரனை வர்ணிக்கிற. சந்திர வம்சத்தை மேல சொல்ல போறதுனால இந்த சந்திரனை வர்ணிக்கிறது பொருத்தமாக இருக்கு அப்படின்னு விஷ்ணு புராணத்திலையும் பராசர மகரிஷி இதே கிரமத்துல அனுபவிக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு. ஜகதாக்லாதனோ ஜக்ஞே மனசஸ்தஸ்ய சந்திரமோஹ பரிபாலயிதவ்யேஷு பிரசாத இவ மூர்த்திமான் அப்படின்னு. அடுத்ததாக ஸ்லோகத்துல யதபத்ய சமுத்பூதஹ புண்ணியகீர்த்திஹி புரூரவாஹ சதாமாஹிதவன்னீநாம் விகாரஸ்தேயதாம் யயௌ. இதுல என்னன்னா, இப்ப இந்த வம்சத்தை சந்திர வம்சம்னு சொன்ன, அப்புறம் இந்த வம்சம் எப்படி வருது அப்படின்னால் அந்த கிரமத்தை சொல்லும் பொழுது, சந்திரனுக்கு புதல்வன் வந்து புதன், அந்த புதனுக்கு வந்து என்னன்னா அந்த புதன் இடத்துல பிறந்தவன் புரூரவஸ் அப்படின்னு ராஜா. அப்போ அந்த விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிற, சந்திரனுடைய மகனான புதன், அந்த புதனிடத்துல பிறந்தவன் புரூரவஸ், அவன் வந்து எப்படிப்பட்டவன்னா அவனுடைய கீர்த்தி புகழானது புண்ணியத்தை எல்லாருக்கும் கொடுக்கும்படியான நிலையில இருக்கு. அந்த புரூரசானவன் என்ன பண்ணான்னா, ஒரு சமயத்துல வந்து தேவலோகத்து அந்த நாட்டியமாடுறவா திலோத்தமை ரம்பை ஊர்வசி இவாள்லாம், அவளோட இவன் சுகத்தை அனுபவிக்கும்படியான ஒரு நிலை. அப்போ அந்த சமயத்துல வந்து என்னன்னா, அது ஏதோ லோக ரீதியாக ஒரு சுகத்தை அனுபவிக்கிறான் அப்படின்ற மத்தரம் அவனுக்கு எண்ணம் மேலோங்கி கிடையாது. அப்போ அவனுக்கு என்ன இருந்தது அந்த சமயத்திலையும்னால், அதாவது தான் வந்து ஒரு, ஏன்னா இவாளுக்கெல்லாம் இது என்ன காரணம்னால், இந்த ராஜாக்கள் நிறைய இந்த இதுல வரும்பொழுது தேவதாம்சம் புரிந்தினவா, இப்ப தசரதர் தேவ லோகம் வரைக்கும் போய் தேர் பத்து திக்கிலையும் தேர் போகும், மேல் லோகத்திலையும் போகும் அப்படின்னு சொல்ற மாதிரி இவாள்லாம், அந்த மாதிரி தேவதாம்சம் பொருந்தினதுனால அவ அந்த தேவலோக ஸ்திரீய வந்து அவளுக்கு ஏதானா வந்து ஒரு நிலை, கொஞ்ச நாள் நீ வந்து பூலோகத்துல இருக்கும்படியா இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் வரும். அதனால அந்த சமயத்திலையும் அவளோட ஒரு போகத்தை அனுபவிக்கக்கூடிய நிலையில இருந்தாலும் இவனுடைய எண்ணமானது எப்படின்னால், ஆகிதாக்னிகள் அந்த அக்னி காரியங்களை வந்து எப்பையும் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவா, அந்த அக்னியாதானம் அப்படின்றத பண்ணி அந்த ரிஷிகள் பிராமணோத்தமால் இவாள்லாம் வந்து அதை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னால் அதுல வந்து என்ன அக்னி காரியத்துல வந்து என்ன விசேஷம் சொல்லப்பட்டிருக்குன்னால், சௌனக பகவான் விஷ்ணு தர்மத்துல, அதாவது ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேத்து ஸ்ரீயமிச்சேத்து ஹுதாசனாத்து சங்கராத்து ஞானம் அன்விச்சேத்து மோட்சமிச்சேத்து ஜனார்தனாத்து அப்படின்னு ஒரு ஸ்லோகம். உனக்கு ஆரோக்கியம் வேணும்னா சூரிய நமஸ்காரம். இப்பயும் அந்த இது சொல்றா இல்லையா, அந்த அருணம்னு அந்த இது கார்த்தால ஞாயிற்றுக்கிழமையில, அதுதான சூரிய நமஸ்காரம்னு வச்சுண்டு அதை சொல்றதுன்னு. அதனால இது ஒரு பக்கம் இது வேதோக்தமான ஒரு நிவர்த்தி நமக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு தொல்லையில இருந்து, ஆரோக்கியம் சரியாருது, ஆரோக்கியம் இல்லாம இருந்தது சரியா போறது அப்படின்றதும், வைத்திய ரீதியாகவும் லோக ரீதியாகவும் பார்க்கச்ச சூரியோதயமானாலே பல வியாதிகள் கொஞ்சம் கொஞ்சம் காணாத போடுறது தானா. அதனால அதே மாதிரி பணம் வேணும்னால் அக்னி காரியங்களை ஒழுங்கா பண்ணிட்டு வந்தால் பணத்துக்கு இவனுக்கு எந்த விதத்திலையும் குறைவு ஏற்படாது அப்படின்னு. ஞானம் வேணும்னால் மேதா தட்சிணாமூர்த்தின்னு அந்த சங்கரன் இடத்துல பக்தியோட இருந்தோம்னால் ஞானம் வரும்னு, மோட்சம் வேணும்னால் நீ எம்பெருமான் கிட்டதான் வரணும் அப்படின்னு இப்படின்னு சொல்லிட்டதுனால மோட்சத்துக்குத்தான் பகவானிடத்துல வரணும், மிச்சத்துக்கு வர வேண்டான்னு நினைச்சுன்ற போராளேன்னு பின்னாடியே அடுத்த. இது ஒரு பிரகாரம், அவாவாளுக்கு ஒரு ஒரு ஏற்றம் இருக்கு. அந்தந்த செயல் அந்தந்த தேவத்தை அது உள்ள அந்தரியாமியாக பகவான் இருந்து கொண்டு அதை ஸ்வீகரிச்சுக்கிற பலன் தரது எம்பெருமான் தான், அவா மூலமா தர. ஏன்னால் அந்த என்ன சொல்றான்னா, சூரியனிடத்துல ஒரு ஏழு ஜென்மாக்கள் பக்தியோட இருந்தால் அதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு ஜென்மா வருது, அதுல சங்கரனிடத்துல பக்தியோட இருக்கும்படி. அந்த சங்கரனிடத்துல பக்தியோட இருந்தான்னா ஒரு ஏழு ஜென்மாக்கள்ல, அப்புறம் வைஷ்ணவனாக இவனுக்கு பிறப்பு வருது. இத்தனை தாண்டி அப்படி கிடைச்ச இந்த பிறப்பை நம்ம வீணாக்கிடாத, நீ வந்து மோட்சத்துக்கான உபாயத்தை பண்ணி மோட்சம் போலாம் அப்படின்னு. அதனால அத்தனைலாம் தாண்டி இப்பயும் என்ன சொல்றான்னா, அந்த சிவனானவர் காசியில யார் வந்து அந்த காஷாந்து மரணான் முக்திகி அப்படின்னு, காஞ்சி ஜனனான் முக்திகி, காஞ்சியில ஜனிக்கிறதுனாலேயே முக்தி அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பாக நீ வந்து அந்த சரணாகதி மோட்சத்துக்கான உபாயமான சரணாகதியை அனுஷ்டிக்கும்படியான எண்ணம் மேலோங்கி வரும். காசியில மரணமானால் முக்தின் அப்படின்னு. அப்ப என்ன காரணம் அப்படின்னால், அங்க சிவனானவர் ராம தாரக மந்திரத்தை அவ காதல கடைசி சமயத்துல இருக்கிறவா காதல அவர் சொல்றார் அப்படின்னு இதெல்லாம் வச்சுண்டு அவருக்கு. அததான் சுவாமி தேசிகன் அயக்ரீவஸ்துதியில வரும்பொழுதும், தாட்சிண்ய ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி தேவி சரோஜாசன தர்ம பத்னி வியாசாதயோபி வியபதேஸ்ய வாசஹ ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைஹி. எம்பெருமான் ஹயக்ரீவனே, உன்னிடத்தில் இருக்கிற ஒரு சக்தியினுடைய லவ லேசம் இவா கிட்டக்க போனதுனால அவர் வந்து தாட்சிண்ண ரம்யா கிரிசஸ்ய மூர்த்திகி, அந்த தட்சிணாமூர்த்தின்னு பேரு, அந்த தெற்கு திக்க பார்த்துட்டு உக்காந்துட்டு நாலு பேருக்கு ஆலமர அடியில உபதேசம் பண்றார் அப்படின்னு திருமங்கை மன்னன் பாசுரத்திலையும் வரும். இது ஆலமர நிழல் அப்படின்னு வரும் ஒரு பாசுரத்துல. அது அதே மாதிரி அந்த பிரம்மாவனுடைய பத்னியான சரஸ்வதி தேவியும் உன்னிடத்துல இருந்து கொஞ்சம் பெத்ததுனால அந்த மாதிரி, அதே மாதிரி இன்னும் வியாசர் முதலான மகான்கள் அவெல்லாம் எம்பெருமான அனுப்பிரவேசம் இருக்கிறதுனால இதெல்லாம் எப்படி அப்படின்னா, ஸ்புரந்தி சர்வே தவ சக்தி லேசைகி அப்படின்னு அந்த மாதிரியான கிரமத்துல. அப்போ இத்தனை எதுக்கு சொல்ல வந்ததுன்னால், ஆகிதாக்னிகள் அதாவது சதாம் ஆகித வன்னீனாம், எப்பயுமே அந்த அக்னி காரியங்களை சரியா பண்ணிட்டு வரவாளுக்கு நிறைய வந்து அந்த எந்த விதமான சௌக்கியங்கள் அவளுக்கு வரத்துக்கும் ஒன்றும் குறவில்லை அப்படின்னு. அதுக்கு அவளை பத்தின சிந்தையிலேயே இருந்துருக்கானா இவன். ஏன்னால் ஒரு லோகம் சுபிக்ஷமாக இருக்கணும்னால் கோபிராமணேபியோ சுபமஸ்து நித்யா, அதனால பசு பிராமணன் இவா சௌக்கியமா இருந்தாள்னா அந்த ஊரு இது வந்து சௌக்கியமா இருக்கும், எந்த விதமான துர்பிக்ஷம் அங்க வராது அப்படின்னு. ஏன்னா இப்பயும் என்ன கேள்விப்படுறோம்னா 83 84 இந்த போபால்ல ஒரு கேஸ் லீக் ஆகி நிறைய பேர் இதுவாயிட்டா. அப்போ வந்து யூனியன் கார்பைட் அப்படின்ற ஒரு நிறுவனம், அதுலேருந்து வர கேஸ் லீக் ஆயிடுது போட்டோம். அதை வந்து அந்த போபால் பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆலையா என்னன்னால், அங்கே இருக்கிறவ நித்தியம் அக்னிகாரியம் பண்ணிட்டு இருந்தாலும் உபாசனாதிகள் கிரகஸ்தால் பண்ணுறா, பிரம்மச்சாரிகளாக இருக்கிறவா அந்த சமிதா தானம் முதலான அந்த மாதிரி அந்த அக்னி காரியங்கள் இந்த பிரதம இன்னைக்கு ஈஷ்டின்னு பண்ணுறா அந்த இதெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற கிராமத்தில் இந்த எரிவாயு கசிஞ்சதுனால அந்த கிராமத்தை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு கேள்விப்படுறோம். இது நிதர்சனமான உண்மை. அப்போ அங்கே இருக்கானால் இதை விட வேற எனக்கு பகவத் கைங்கரியம் பண்றது தானே செல்வம் இல்லையா. அந்தரிக்ஷ கதகா ஸ்ரீமான் வீஷனாழ்வானை பார்த்து அவ பிராட்டி பார்க்கறான், ஏண்டா அவன் வந்து ஸ்ரீமான் எல்லாத்தையும் விட்டு விட்டு போறான், உன்னை எடுத்துட்டு போல. இலங்கையிலிருந்து அவன் தம்பி ராஜாக்கு தம்பி ஒரு சொத்தெல்லாம் எடுத்துட்டு போல, அப்படியே உடுத்த துணியோட போறான். ஆனால் அவனை வந்து வால்மீகி பகவான் அந்தரிக்ஷ கதகா ஸ்ரீமான் ஸ்ரீயோட இருக்கு ஏண்டான்னு பிராட்டி அங்கேருந்து பார்த்துட்டான், யாரோ மேல போறாளே அப்படின்னு பார்த்தாலும் அவன் வந்து அவனுக்கு வந்து ஒன்றும் குறைவில்லை, உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் அப்படின்ற கிரமத்தில் கைங்கரியம் பண்றதுக்காக லக்ஷ்மணன் பெருமாள் பிராட்டியோட காட்டுக்கு போறார். கைங்கரியம் என்ன சொன்ன காரியத்தை செய்யணும் அதானே, அவளுக்கு என்ன பெரிய சுகம் இருக்க போறதுன்னு தோணும். ஆனா அங்கேயும் வால்மீகி பகவான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹா, எது வசந்தது, பகவத் கைங்கரியம் பண்றதுக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா அதோட ஸ்ரீ உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கறதுக்கு அடையாளம் வேற ஒண்ணுமே வேண்டாம், அது இருந்தால்தான் அது வறுமை ஒழிய இல்லாவிட்டால் வராது அப்படிங்கறதுனால இதெல்லாம் திருவுள்ளத்துல வச்சுண்டு இங்க சதாம் ஆகிதவன்னீனாம் விகாரஸ்தேயதாம் யயோ. அப்போ இவன் இந்த புரூரவஸ் அப்படின்ற ராஜா அந்த என்னன்னா தர்ம பிரச்சார்த்தம், ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறான்னா எதுக்காக பண்ணிக்கிறது அப்படின்னா தர்மமான முறையில பிரஜோத்பத்தி பண்றதுக்காக, அதுக்குதான். அதனால தர்மங்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கு, இவாள் தர்மத்தை அனுஷ்டிக்கிறவா அவளை காப்பாத்த வேண்டியது தன் கடமை, அதுக்கு இடைஞ்சல் இல்லாமல் நம்ம மிச்ச சுகத்தை அனுபவிக்கணும். ஆகையினால்தான் பெரியவாள் வச்சிருக்கும் போதும் தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு வச்சிருக்கேன், அர்த்த காமத்தை நடுவில் வச்சிருக்கேன். அந்த அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு தர்மத்துக்கு விருத்தமான முறையில் இல்லாம சம்பாதிக்கணும். அதே மாதிரி மோட்சத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் சுகத்தை அனுபவிக்கணும். அதை அனுபவிச்சுட்டு வரான் இவன், அவளோட அப்பேற்பட்ட வசத்தியான ஸ்திரீன்னு எல்லாரும் நினைக்கிறாளே அவளோட இவன் வந்து சுகத்தை அனுபவிக்கிற சமயத்திலையும் ஆகிதாக்னிகள் க்ஷேமமாக இருக்கணும்ன்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தோட இருக்கக்கூடியவனாக இந்த ராஜா. எத பத்திய சமுத்பூதகா புண்ணிய கீர்த்தி புரூரவாஹ சதாமாகிதவன்னீனாம் விகாரஸ்தேயதாம் யயௌ அப்படின்னு அந்த ராஜாவை பத்தின ஒரு பெருமையான விஷயத்தை சொன்னார். இது இதுவரைக்கும் இப்ப இருக்கட்டும், அடுத்தது அடுத்த உபன்யாசத்தில்.